பாசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால் காரேன் அடடா, பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. தன்றத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரம் பாரு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு. நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சு பொழைக்கிறியே. வந்தேண்ட பால்காரன் அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். கருவாடு நீ செத்த வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க. பசு இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும், நான் கண்டு சொன்னதுங்க. அடமீன் செத்த கருவாடு நீ செத்த வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க. பசு இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும், நான் கண்டு சொன்னதுங்க. அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வளக்கும் ஆட்டுப்பாலுங்க. அண்ணா மலமாங் கொடுப்பதெல்லாம் அன்பு வளக்கும் ஆட்டுப்பாலுங்க. அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பாலு, என்ன வாழ வைத்தது தமிழ் பாலு. வந்தேண்ட பால்காரன் அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். கொடுத்தா பால் கொடுக்கும், பொன்னல்ல முடியாது தம்பே. ஆள பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன்.